அதிகாரம் அதாவது உத்தியதை பற்றி சொல்லி அந்த உத்தியதமானது அசத்தமமாக இருக்கிறது அப்படின்னா சொல்லி அங்க உபநிடத்தில் படிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கேவலம் சோத்திரம் மாத்திரமா, ஏன்னாக்கா ஒரு உபாசனமே விதிக்கப்படுகிறதா அப்படின்லாம் கேட்டு சோத்திரம் மாத்திரம் பூரபக்ஷம் பண்ணி அது கிடையாது. அது வந்து உபாசனமே. என்ன நமக்கு தெரியாத விஷயங்கள் உத்தியதமானது பிரசதமா இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயம். தெரியாத விஷயத்தை சொன்னதுனால அபூர்வமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உபாசித்த அப்படின்னு பக்கத்திலேயே விதிப்பத்தையும் இருக்கு. அத மாதிரி இது தோற்றம் என்ன, இது விதிப்பத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உபாசனமே விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லி அந்த உபாசனம் தான் போன பாதங்கள் எல்லாம் உபாசிக்கப்பட்டது விசாரிக்கப்பட்டது. இந்த பாதையும் அப்போத இந்த பாதையா மாதிரி விசாரிக்கப்படக்கூடாது. அதனால இத பத்தி சொல்லி முடிக்கார். அதுக்கு அடுத்த அதிகரணம் பாரிப்புளவாதிகரணம் பெறும். பாரிப்புளவம் பாரிப்புளவன் அப்படின்னாக்கா பொதுவா கர்மகாண்டத்துல யாகம்லாம் அனுப்பிக்கிறா பாருங்களோ, யாகம்லாம் அனுப்பிக்கிற சமயத்துல அந்த இதான ரிஷிகள்லாம் வருவான். அவன் தான் என்ன பண்ணுவாங்கக்கா கதைகள்லாம் சொல்லிக் கொடுப்பான், கதைகள்லாம் சொல்லுவான். இதுதான் பாரிப்ளவம் பாரிப்ளவம். நமக்குலாம் தெரியும் விஷ்ணுபிரமாயணம். விஷ்ணுபிரமாயணத்துல பகவான் ஸ்ரீராமன் வந்து யார் அஸ்வமேத யாகம் பண்ற அப்ப லவகுஷா வந்து ஸ்ரீமத்ராமாயணத்தை அவ பாடுறா. ஸ்ரீமத்ராமாயணம் கிரந்தங்கள் சேர்த்தா தெரியும், முதல் நாள் இவ்வளவு பாடப்பட்டது, இரண்டாவது நாள் இத்தனை ஸ்லோகம் பாடப்பட்டது அப்படின்னா. அதனால இது வந்து அஸ்வமேத யாகத்தின் மாதிரி இருக்கு. அதனால பாடிப்போவாங்க யாகங்கள் பண்ணின ஒண்ணு அந்த யாக அனுப்பிச்சா பாருங்க, யாக அனுப்பிச்சா இல்லையோ அதுல அந்த எஜமானனை வச்சிருந்து கதைகள்லாம் சொல்லணும். கதைகள்லாம் சொல்லணும். இந்த மாதிரி சொல்றத பாரிப்புளம் அப்படின்னு சொல்லுவார். அந்த வாக்கியமே இருக்கு, ஆக்கியானவன் சம்சந்தி அப்படின்னு இருக்கு. ஆக்கியானங்கள்லாம் சொல்லணும், விதிக்கப்படணும். யாகம் பண்ணா சொல்லணும். ஆக்கியான கதைகள் வர்த்தாந்தங்கள் அப்படின்னு இதுக்கு பாரிப்ளவம் பாரிப்ளவம் கிடையாது. இது பொதுவாக கர்மகாண்டத்துல நிறைய கதைகள் வரும், அந்த கதைகள்லாம் அங்க வந்து சொல்லணும். அதனால இருக்கு. அதே மாதிரி உபனிஷத்துக்கெல்லாம் கூட நிறைய கதைகள் இருக்கு. நம்மளே பார்த்தோம் ஆருமேய ஆசை அப்படின்னு சத்தித்யா பஞ்சாக்கித்யா அது மாதிரி பிரதர்சனி தெய்வோ தாசி பிரதர்சன வித்யா பிரதர்சனம் தேவதாசன் அப்படின்னு பிள்ளை அவனுக்கு தெய்வோ தாசி பேர் பிரதர்சனன். அவன் இந்திரனுக்கு போய் யுத்தத்தில் உபகாரம் அதனை இந்திரன் ஜெயிச்சுட்டான் அசுராடு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வர வேணும் கேட்கல நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இல்லை. அதுக்கு இவன் சொன்னான், மனுஷியாளுக்கு எது ஹிதமோ இருக்குமோ, எது ரொம்ப ஹிதம் இருக்குமோ அத்தனையே அவங்க வச்சுக்கணும். அவன் அதுக்கு என்னையே உபாசிக்கணும்னு சொன்னான் அப்படி கதை போதும். இந்த மாதிரி உபரிடத்துக்கெல்லாம் கூட நிறைய கட்டிட்டாரு. அதே மாதிரி உபகோச வித்யா நிறைய நாம சொல்லிருக்கோம். ஜாபாளி சத்தியராம ஜாபாளி அவர்கிட்ட ராசிக்க போறவங்க சொல்லிருக்கோம். ராசிக்க போனாக்க அவர் பாடவே போகல. ஒரு நாள் நடத்தி குருபத்னி சாப்பிட வராப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க சொல்றா எனக்கு வந்து பாத வேண்டாம் அப்படின்றான். உடனே அவ கேட்கிறார், உனக்கு உடம்பா என்னமாவும் உனக்கு கேட்பான், உனக்கு ஏதாவது உடம்பா உடம்பான்னு கேட்கிறார். அதுக்கு வந்து எனக்கு உடம்புல ஒன்றும் இது யாதி இல்லை, இந்த தான் பசி இல்லைன்னா இதான் எனக்கு ஏதோ கஷ்டம், என்ன கஷ்டம் எனக்கு அப்படின்னாக்க ஞானம் வரல, இருந்து ஞானம் வரல அதுதான் எனக்கு கஷ்டம் அப்படின்றான். இந்த மாதிரி கதை போகுது, இந்த மாதிரி எத்தனையோ கதைகள். இப்போ யாகங்கள் பண்ற கர்மகாண்டங்கள் அங்கெல்லாம் கூட கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அத மாதிரி இந்த உபகரணத்துக்கெல்லாம் கூட பிரம்ம வித்தியெல்லாம் இது பண்ணோம், அங்க கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த ரெண்டு கதைகளுக்கும் என்ன வேறுபாடு? அங்க என்ன அப்படின்னா கதைகளையே சொல்லணும், பிரம்ம கதையை சொல்லணும் அவ்வளவுதான், வேற ஒன்றும் உபயோகம் கிடையாது. கதையே சொல்லணும் கேட்க நல்லா புரியுது, அதுக்கோசரம் கதை சொல்லுவோம் அதை கேட்டுக்கணும். அதுதான் இந்த வித்தியில் பிரம்ம வித்தியில் படிக்கப்பட்ட கதைகள். அந்த கதைகள் எப்படி கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கதைகள் எப்படி ரெண்டும் ஒரே மாதிரியா அல்லது வேற வேற மாதிரியா? ஒரே மாதிரி என்ன அர்த்தம்? கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டதுன்னா கதை தான், அதுக்கு முடியாது ராஜா இருந்த ராமன் இருந்த சொல்றான். கதைகள் சொன்னாக்க பொழுது போகும் அவ்வளவுதான், அத மாதிரி சொல்றியா? அல்லது பிரம்ம வித்தியைகள், அந்த பிரம்ம வித்தியைகளுக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டது கதைகள்லாம் இருக்கு, அவைகள்லாம் என்னது, அவைகள்லாம் எதுக்கு இருக்கிறது? அதாவது வித்தியை சொல்றதுக்கு ஓசனம், வித்தியை சொல்றதுக்கு ஓசனம் இருக்கு, வித்தியனுடைய மகாத்வம் வித்தியை புரிய வைக்கிறது அதுக்கோசனம் சொல்றது. அது காரணமா இது காரணம்? கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட ஆக்கியான கதைகள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பொதுவா பொதுவா அந்த பொழுது போகிறதுக்கு நல்ல விதமான பொதுவா தான். அது போகிறோம் பந்தலைகளாக இந்த பெண்மகத்தில் இருக்கிற கதைகள் அல்லது வித்தியனுடைய சிறப்பு சொல்றதுக்காக மகாத்துக்கு சொல்லிருக்கா அப்படின்னு சந்தேகம் சார். அதுல சோழபட்சி சொன்னான் அசுரா இருக்கிறார் நல்லா இருக்கு பாரித்தவம் அப்படின்னு ஒரு சஸ்திரம், சஸ்திரம் சஸ்திரம் தான் நினைக்கும் இந்த மாதிரி ஆக்கியானங்களை சொல்றது கதைகள் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றது, ஒரு மாதிரி அர்த்தம் கதைகள் சொல்றது. ஏன்னா அங்க இருக்கு அந்த மாதிரி, அதாவது இன்னும் பெரிய ஒரு விஷயம் சொல்லிருக்காரு, சஸ்திரம் தோத்திரம் அப்படின்னு சஸ்திரம்னாக்க தானம் இல்லாத மந்திரங்கள் இருக்கும், அது ஏதோ பூர்வ விஷயங்கள், ஆனால் தானம் இருக்காது பாட்டு இருக்காது, இதுக்கு பேரு சஸ்திரம். அதே தோற்றம் அது என்ன கானம் சமகானம், ஒரு சுரத்தோடு சொல்லணும் அந்த கானமே இருக்கும் பாடம், அதை வச்சு சொல்றது. அதனால ரெண்டு மாதிரி இருக்கு அந்த சஸ்திரம், இது அசுரவியாகத்தான் இருக்குது. அப்படியே ஒரே நடையா சொல்லணும் பாட்டு இருக்காது, ஒரே நடையாக சொல்றது சஸ்திரம் அச்சனமா அந்த மாதிரி அது அசன வியாகம் பண்ணச்ச எல்லா கதைகளும் சொல்லணும். ஆக்கியம் சந்தி ராஜா அசன வியாகம் பண்றான், ராஜாவுக்கு தான் தெரியாது. ராஜா அசன வியாகம் பண்ணச்ச அந்த ரெண்டு ஞாபகம் இருப்பா, அவன் என்ன பண்ணுவா இந்த கதைகள் எல்லாம் சொல்லுவா. இதுக்கு பேர் பாரிப்புறம் பேரு. அதனால இந்த யாகங்கள்ல பாரிப்புறவங்கள் தான் சொல்றாங்க. அதனால இந்த உபரகத்தெல்லாம் சொல்லப்பட்டு கொள்ளும் கதைகள் அவைகளும் அப்படித்தான் ஆறாம் அப்படின்ட்டு கேள்வி வந்ததுன்னா ஒரு வருஷம் அப்படித்தான். ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லப்படுறாங்க அமைந்துகளுக்க, அதனால அங்க இருக்கின்றது. இந்த உபரகத்தில் சொல்லப்பட்ட கதைகள்லாம் கூட அங்க சொன்னோம். ஆனால் என்னாச்சு, கர்மகாண்டத்துக்கு தான் அங்கம். கர்மாக்கள் இருக்கு, கர்மாக்களை அனுப்பிச்சாக்க இந்த கதைகள்லாம் அப்படின்னா என்ன, கர்மாவுக்கு அங்கம் பிரம்ம வித்தியை சம்பந்தம் இல்லைன்னா, பிரம்ம வித்தியை சம்பந்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அப்ப பிரம்ம வித்தியைக்கு ஏற்றமை அப்படின்னு ஆயிடும். பிரம்மத்தைக்கு ஏற்கனவே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அது நம்ம வேதாந்தான் அடிபடுவோம். அதனால கர்மகாண்டத்தில் கர்மாக்கள் எல்லாம் பண்ணிச்ச அங்கே எதமான வச்சு சொல்லப்பட வேண்டிய கதைகள் தான் கைகள் பாரிப்படம் தெரியும். அதனால கஷ்டப்படணும் அப்படின்னு பூரபுருஷனுடைய அபிப்பிராயம். ஏன்னா அங்க இருக்கு ஆக்கியானி சம்சந்தி அப்படின்னு இருக்காங்க. அதனால இருந்தது எல்லாம் யாகங்கள்ல தான் சொன்னாங்க, வித்தியர்களுடைய சிறப்பு சொன்னாங்க. காரணம் என்ன, அதுவும் கதை இதுவும் கதை. அந்த கதைய இங்க சொன்னா அங்க சொன்னாங்க. ஆனா யாகத்துலதான் சொல்ல பண்ணணும்னு சொல்லியிருக்கு. யாகத்துல சொல்ல பண்ணணும்னு சொன்னதுனால இது யாகத்துலதான் அப்படின்ட்டு பூர்வபுருஷனுடைய அபிப்பிராயம். அந்த மாதிரி சொன்னாக்க அது தப்பு, பூர்வபுருஷனுடைய அபிப்பிராயம் தவறானது. ஏன் அப்படின்னா ஒரு அங்கே சில விஷயங்கள் இருக்கு, எந்த கதைகளை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு அங்கே சிலதெல்லாம் இருக்கு. அங்க என்ன இருக்கு, மன வைரஸ்வதோ ராஜா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மனு இரஸ்வானுடைய பிள்ளை வைரஸ்வதன், அந்த வைரஸ்வத மனுன்னுக்கு ஒரு ராஜா இருந்த அப்படின்ட்டு அங்க இருக்கு. அத மாதிரி மனு வைரஸ்வதோ ராஜா அப்படின்னா இருக்கு. அந்த கதை எந்த கதையும் சொல்லணும், எந்த கதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறது. ஏன்னா அங்கேயே இருக்கிற வார்த்தை. அதே மாதிரிதான் வந்து முதல் நாள்ல இது சொல்லணும், யாகம் அசுவ யாகம் பண்ணிச்ச முதல் நாள்ல சொல்லணும் மணல் வழி வச்சதோ ராஜா அப்படின்னு. ரெண்டாவது நாள்ல யம அவை வச்சதோ ராஜா, வருணன் ஆதித்யன் இந்த மாதிரி வரிசையா சொல்ல போவாங்க. எல்லாமே சொல்லணும்னு இல்லை, இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, மொத்தமே நாலு நாளா நாளே யாகம் பண்றா, அதுல எல்லா கதையும் சொல்லணும்னு யாரால முடியும், யாரால கேட்க முடியும். ஆனா தமிழ் வசனம் சொல்லுவா பாருங்க, கூலியால் கூட்டாளி கேட்க பார்த்தான் கூலியால் மேற்க பார்த்தான். நம்ம கிராமங்கள்லாம் கூட்டாடுவா, கூட்டாட ஆரம்பிச்சானாக்கா ராத்திரி எல்லாம் பார்த்து விட்டு வந்துடுவான். ஒன்பது ஒன்பது இடத்துல நினைக்க ஆரம்பிச்சானா போதும், அடுத்த சூரியோதயம் ஆறு வரையும் தான் ஆடுவார். கூத்தாடி கரெக்டாக பார்த்தான், சூரியோதயம் ஆறு வேணா கூட்டம் வச்சுடுவார். கூலியால் மேற்க பார்த்தான், காத்தால வேலைக்கு போவான் கூலியால். சூ நீ அஸ்தமனம் ஆச்சுனாக்கா திரும்பி தீர்ந்து வந்துருப்பா, வேலை முடியும் திரும்பி வந்துருப்பா, உனக்கு திருப்பி போது அப்படின்னு இந்த மாதிரி வசனம் சொல்லுவான். அந்த மாதிரி அதை யாகம் பண்றான், அவன் யாகம் பண்றவன் என்ன பண்ணுவான், சுலபமா நல்லபடியா முடியணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஓடுன வெற்றுக்கள் வெற்றுக்கள் எல்லாம் பிராமணர்கள் எழுதி கொடுப்பார். அவனெல்லாம் பண்ணி பண்ணினாக்கா என்ன பண்ணுவா, நல்லபடியா நாலு நாளோ மூணு நாளோ எவ்வளவு கூட சுருக்க முடியுமோ அவ்வளவு கூட முஷன் பண்ணணும் பார்ப்பான். அப்படி இருக்க எல்லா கதையும் சொல்லிட்டே இருந்தவனாக்கா கேட்கறவனுக்கும் கஷ்டமா இருக்கும், சொல்றவனுக்கும் கஷ்டமா இருக்கும், கேட்கறவனுக்கும் கஷ்டம் சொல்றவனுக்கும் கஷ்டம். ஆனா எல்லாம் சொல்ல முடியாது. அதனால எது எது சொல்லப்படணும்னு சொல்லிருக்கோ அவைகளெல்லாம் சொல்லலாம், கர்மகாலத்திலேயே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி கர்மபாகத்திலே ஒரு விஷயம் இருக்கு, பாக்கி யாருக்கும் பாதிக்கல. என்னன்னாக்கா அவன் எல்லாமே அதெல்லாம் பாதிக்கலாம் இல்லை கதை இல்லை. அக்னி தேவன் தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா அக்னி தேவன்கிட்ட தங்களுடைய சொத்தெல்லாம் குத்தி வச்சிருக்காங்க, தங்களுடைய சொத்தெல்லாம் குடிச்சு வச்சிருக்காங்க. அத்தை இவரன்னா ஒன்னு இந்த ஒருத்த கணக்கே ஆச்சுன்னு ஓடுற தேவையா கோபப்பட்டு நம்ம ஏதோ பாதுகாப்பா இருக்கலாம் குட்டி வச்சாக்கா அத்த திருவிழா எடுத்து முறையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் சொத்தின்றை குறித்து அந்த சொத்தை பண்ணிவிட்டார். அதை பார்த்துட்டு அக்னி அழக ஆரம்பிச்சுட்டா. அப்படி அக்னி அழுகிறதுனால ருத்ரன் வரைக்கும் பேராம் சூரோடி ருத்ரோடி ருத்ரம் அழுதான். அழுதான ருத்ரன் அக்னிக்கு பேரு பேரான அவருடைய கண்ணீர் இருக்கு அழுது அழுதுதான இருக்கு அந்த கண்ணீர் அது வெள்ளியா மாறிட்டான். அதனாலதான் யாகத்துல வெள்ளியை தானம் பண்ணக்கூடாது. தானம் பண்ணினாக்கா யாரு தானம் பண்ணினாலும் அவர் வீட்டிலே எப்பொழுது அழுகுறோம் இருக்குமா அழுது நேர்த்தாலும் அழுது நேர்த்தாலும் எனக்கு குழந்தை அழுதா கூட இருக்காது, குழந்தை அழுதா கூட நான் சீக்கிரம் குழந்தை அழக்கூடாது, யாருமே அழகாது, எல்லாரும் திருச்சி சந்தோஷமா என்ன அழுதாக்க யாருக்குமே பிடிக்க மாட்டேங்க. மனசு நிம்மதியா இருந்தாக்க திருச்ச முகமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு, சின்னம் முந்த வச்சுக்காதீங்க, கோபப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, அழாதீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். என்ன பாருங்க ஆடு சிரிக்காது மாடு சிரிக்காது மிருகங்கள் சிரிக்கும் மிருகங்கள் சிரிக்காது எதுவுமே சிரிக்காது, குரங்கு எத்தனையோ சேஷ்ட பண்றது ஆனா அத்தனை சேஷ்ட பண்ற குரங்கு கூட சிரிக்கவே சிரிக்காது. நமக்கு மனுஷியாவுக்கு உண்டுதான் சிரிப்புன்ற ஒரு வரப்பதாக எந்திரமான நமக்குதான் கொடுத்திருக்காங்க. அதனால சிரித்து பேசணும், மதுரமா பேசணும், இனிமையா பேசணும். போன ஞாயிற்று ஒரு வாரம் முன்னாடி மலையில போய் கொஞ்சம் வந்துருந்தேன் திருமணம் பத்தி வாட்ஸ்அப்ல கூட பேஸ்புக்ல கூட சொன்னது நிறைய பேர் கண்டான் அதையான பண்ணி அதை திறமையா போடுறோம். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோ என்கிறாமையினாள் என்றேன் இறந்தாக்கு இனிதாக உரைத்தறியேன். இதான் முக்கியம், என்றேனும் இறந்தாக்கு எங்கிட்ட வந்து இது பண்ண செஞ்சதா அவகிட்ட நான் இனிமையா பேசுறது பார்த்தோம், எனக்கு இனிமையா பேச தோணலையே என்றே ஏதாவது சொன்னார் இறந்தார் என்கிட்ட பிச்சை எடுக்கிறார் செஞ்சா எனக்கு கேட்கிறார் நான் இல்லைன்னு சொல்லணும், எனக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு கூட அவற்றுக்கு நம்ம தான் நான் சொன்னேன். நான் திருச்சின்னு சொல்லல, இனிதாக உழைத்து அறிய அப்படிங்கிறார். இனிதாக உழைத்து அறிய, இனிமையா எனக்கு பேச தெரியல, இனிமையா எனக்கு பேச தெரியல. பிரியவாக்கிய பிரதான சர்வே துஷ்யந்தி ஜந்தவா தஸ்மாத் ததைவ வக்தவியம். அத்தனைக்கா தலித்திருக்கா பிரியமா பேசினாலும் வச்சுக்கோங்கோ, ஜந்துக்கள் இருப்பாருங்கோ, மிருகங்கள் கூட ரொம்ப சந்தோஷப்படுறதா, ரொம்ப சந்தோஷப்படுறதா. ஆனால் அதையே பேசுங்க, வச்சனை காட்டிருப்பா பேசுறேன்னு. நீங்களே இருக்க இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கலந்துட்டு, அதனால யாரும் அழக்கூடாது. நம்ம வெள்ளிப்பா வெள்ளிய தானம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, யாகத்துல யாகத்துல வெள்ளியே தானம் பண்ணுறாங்க. தானம் பண்ணினோம்னாக்க அது என்ன ஆகும், இது உண்டு அவன் அழுகை அழுதோ, அந்த அக்னி அழுகுதான் கண்ணீர் ஜலமா மாறிடுச்சு, கண்ணீராக மாறிடுச்சு. அதனால அதுதான் கண்ணீராக மாறிச்சு. நம்ம கணக்க வெள்ளியை தான், அந்த கண்ணீர் தான் வெள்ளி. அது தானம் பண்ணினோம்னாக்க யார் தானம் பண்றாலோ அவாத்திரையும் இது வரும், அழுகுறது கேட்டுட்டே இருக்கும். அதனால அதை கொடுக்க அழுகுறியா இது பாரிப்பாளர்கள் பாரிப்பாளரும் கதை இல்லை. அதனால யாகத்துல வெள்ளி பாத்திரங்களையோ வெள்ளியதையோ தானம் பண்ண மாட்டார், தானமே பண்ண மாட்டார் அப்படின்னு இருக்கிறது. அதனால இது வந்து வெள்ளியிலே வெள்ளியே யாகத்தில் தானம் பண்ணக்கூடாது, அதுதான் இது வந்து இந்த குறை. அதனால என்ன செய்யாக்கா இந்த தான நிஷேதம் நிஷித்தமாக, நிஷித்தமான விஷயத்தை பண்ணக்கூடாது, பண்ணினா நமக்குதான் கஷ்டம், அதனால பண்ணாதீங்கோ அப்படின்னு அங்க வாக்கி நிற்கு. இந்த கதையானது வெறும் பொழுதுபோக்குக்கு சொல்லப்படவில்லை, இதுவும் கர்மகாண்டத்தில் தான் வந்திருக்கு. இத யாகத்துல வெறும் ஆக்கியானமா சொல்றது இல்லை. அந்த மாதிரிதான் பிரம்ம வித்தியாக சொல்லப்பட்ட கதைகள் என்னென்ன பண்ணுவோம். பிரம்ம வித்தியாக சொன்னோம் சேவகேசு, அவன் புலாகனம் கிட்ட போனான், பிரபாகனம் அஞ்சு கேள்வி கேட்டான், அந்த அஞ்சு பதில் பண்ணல, இது கதைனா. ஆனா என்ன செய்யணும், அஞ்சு கேள்விக்கும் சேவகேசனுடைய அப்பா அப்போ உதவி அமைக்கிறார், உதவி அமைக்கிறார். அதுதான் பஞ்சாயத்து வித்தியின் பேர். அதை பத்தி மூணாவது அத்தியாயம் முதல் பாடத்துல நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அதனால எவ்வளவு தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை வெறும் கதைன்னு சொல்ல முடியுமா? அதனால பிரம்ம வித்தியினுடைய மகாத்மியமானது இங்கு சொல்லப்பட்டது. அதனால கர்மகாண்டத்திலேயே அனைத்து கதைகளையும் அங்க சொல்ல முடியாது, சிலவெல்லாம் சொல்லக்கூடாது. எது அங்க சொல்லப்பட்டிருக்கோ அதனால அங்க சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. மனு வைவசதோ ராஜா, யமோ வைவசதோ ராஜா, வருணோ வைவசதோ ராஜா, இந்த மாதிரிலாம் இருக்கு. அவைகள் தான் அங்க சொல்லப்படணும், எல்லாமே சொல்லப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா கதைகளையும் சொல்லணும் சொல்லல, எந்தெந்த கதைகளை சொல்லணுமோ அந்த கதைகள் தான் அனைத்தையும் சொல்லலாம். சொன்னாக்க அவகாசம் இல்லை, ரெண்டாவது என்ன அப்படின்னா இதைதான் சொல்லு, இதைதான் சொல்லக்கூடாதுன்னு மீனாம்சையாவே ஒரு நியாயம் பண்ணி வச்சிருக்கான். இப்படி நியாயம் பண்ணி வச்சிருக்க அதை மாற்றக்கூடாது, அவனை மாற்றக்கூடாது, நம்மளை மாற்றக்கூடாது. அதனால பிரம்மவித்தியை என்ன இருக்கு பாருங்கோ, அங்க நிறைய கதையை இருக்கு. அந்த கதையை அடுத்து எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பிரம்மவித்தியினுடைய மகத்துவம், அதனால எவ்வளவு தத்துவங்கள், அந்த தத்துவங்கள்லாம் நம்ம அறிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் இந்த ஆச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவைகள்லாம் கேவலம் பாரிப்பணம், வெறும் கதை, பொழுதுபோக்கு கதை வருது, அது மாதிரி இல்லை. வேற என்னதுன்னா இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சு கொடுத்துட்டு, அதனால சாமான்யமான கதைகளாக அதை எடுத்துக்க வேண்டாம். அதை எடுத்துக்கிறது அதுக்கோசம் அப்படிங்கிறத இந்த பாரிப்ளவாதியான ஸ்லோகத்தை இத சுவாமி தேசியன் சாதிக்கிறார். ரெண்டு சூத்திரங்களால ஆனது இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இது சாய்க்கிறேன் சுவாமி. அதுவும் இந்த பாரிப்ளவம் பாரிப்ளவம் தினமஞ்சோ அதனுடைய சுரூபத்தை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு என்ன உடனே எல்லாம் ஆயிடாது. ஆகவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னாக்க இது கோவிலாது. வெறும் கதைகள் அல்ல, கதைகள் மாத்திரம் இல்லை இது அப்படின்றது சொல்ற. இப்போ ஸ்லோகம் பாருங்க. வித்யாசு ஆக்கியான பேதாக விதி மகிமகிருதாக சந்து பாரிப்ளவார்த்தாக நஸ்யுஹ வித்யாபிதானைஹி பிரகரண பதிதைஹி ஏக வாக்கியத்வதிஷ்டே. மன்வாதி ஆக்கியான மாத்திரம் பவதி ச கதிதம். அடே ஒரு நிமிஷம் பவன் மாறிப்பாசு. அதாவது எத்தனையோ பிரம்மச்சரிகள், எத்தனையோ பிரம்மச்சரிகள், அதாவது கௌசிகை சாம்பத்தியம் இந்த மாதிரி நிறைய பிரம்மஹத்தியைகள், அவைகள்லாம் சத்தியத்யா பிரதர்பனகித்யா இந்த மாதிரி எத்தனோ வித்தியைகள் அங்க படிக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்மஹத்யா கதைகளுடைய மின்ன மின்னமான கதைகள், நிறைய கதைகள் அங்க படிக்கப்பட்டிருக்கு. எப்படி பிரதர்பனோகரை தைவோதாசி இந்திரசிய பிரியம் தாம உபஜகாம பிரதர்த்தனம் வந்தேன். அவன் தேவதாசனுடைய பிள்ளை, அதனால தைவோதாசின் பேரு. அவன் இந்திரனுடைய பிரியமான இருப்பிடம் அமராவதி நகர். அந்த சொர்க்கலோகத்துல அமராவதி நகர் இருக்குது, அங்க போய் சேர்ந்தான் அப்படின்னு இருக்கு. இது இது ஒரு கதை. லட்சுமி இங்க குழந்தை வந்து என்ன பண்ண பாருங்க, வாயம் அப்படின்னு இருக்கிறது. அத மாதிரி சேதகேது ஆருணேய ஆச அப்படின்னு சத்தித்து ஆரம்பம். சேதகேது அருணனுடைய பிள்ளை ஆருணி, அவருடைய உற்சாகம் பேர். ஆருணியனுடைய பிள்ளை ஆருணேயன், ஆருணேயன் அவன் தான் சேதகேசு அப்படின்னு அவனை பத்தி கதை வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள், இந்த மாதிரி விசேஷமான கதைகள், நிறைய கதைகள் இருக்கு. சாம்பிரம் நிறைய அந்த மாதிரி கௌசி நீதிமன்றத்துல பிரதான நீதிமன்றத்துல எல்லாம் நிறைய படிக்கப்பட்டிருக்கு. இவைகள்லாம் வந்து பாரிப்ளவமான கதைகளா, அதாவது முன்னாடி சொன்ன பாருங்க வித்யா மகாத்துவத்துக்கு சொல்லப்படுறதா, அல்லது வெறும் யாகங்கள்ல சொல்லப்படக்கூடிய கதைகள் மட்டுமா அப்படின்னு சந்தேகம். அப்ப பூர்வபட்சி சொல்றான் விதி மகிம கிருதா ஆஜானிகம் சந்தி அப்படின்னு சாமான்யமான சப்தம். ஆக்கியானி கதைகள், உபாக்கியானங்கள், வருத்தாந்தங்கள் அப்படின்னு அர்த்தம். அவைகளை அங்க உரையினுடையதாக சொல்ற அப்படின்னு அங்க இருக்கிறதுனால அந்த விதி மகிமை சம்சந்தின் விதி, அந்த விதியினுடைய பலத்தினால அதுல பூத்து இருக்கு. வெறும் கதைகள் தான். அதனால பாரிப்ளவார்த்தம் பாரிப்ளவங்களாகவே இருக்கட்டும், வெறும் யாகத்தில் சொல்லக்கூடிய கதைகளாகவே இருக்கட்டும். வித்தியனுடைய மகாத்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வித்தியனுடைய மகாத்மம் ஒண்ணு இல்லை. அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சோ, கர்மகாண்டத்துல தான் எல்லாம் உபயோகப்படும். பிரம்ம வித்தியாவை தேவையே இல்லை, அவையே படிப்படியா கொண்டு போய் இசைதான் பண்ணுவான், பிரம்ம வித்தியா அவன் வேண்டாம். அதனால அதனால பாரிப்ளவமாகவே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு பூரபக்ஷி சொல்றான். அது அதனால கர்மகாண்டம், அந்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள், அத ஆக்கியானங்கள், அந்த ஆக்கியானங்களோட தத்தோடு ஒண்ணு பயணம்னாக இந்த கர்மகாண்ட வித்யை பிரம்ம வித்யா பிரகரணத்தில் சொல்லப்பட்ட கதைகளை அன்வயிக்கிறது. அப்படி அன்வயிக்கிறதுனால இதுதான் முக்கியம். அதனால பிரம்ம வித்யக்கு உபயோகமே இல்லை அப்படி பூர்வபட்சி சொன்னான். அதற்கு பதில் அவ்வாறு கிடையாது, அவ்வாறு கிடையவே கிடையாது. நஸ்யு இந்த பிரம்ம வித்யில சொல்லப்பட்ட ஆச்சாரங்கள் அவையெல்லாம் வெறும் கதை இல்லை, கதையாக ஆக மாட்டாது. ஏன் உதவிக்கு ஏன் அப்படின்னா பிரகரண படிப்பு என்னர்த்தம், இந்த பிரகரணம் எந்த பிரகரணம், இந்த பிரம்ம வித்யில பிறந்த அந்த பிரகரணங்கள்ல படிக்கப்பட்டவை, அதுவும் வித்யா விதானங்கள், அந்தந்த வித்தியைகள் அதெல்லாம் விதிக்கப்படுறது. அதாவது ஒவ்வொரு ஆக்கியானமும் எந்த வித்தியைகள்ல படிக்கப்பட்டிருக்கோ அவைகள்ல இது முக்கியமானது. அதாவது வித்யா விசேஷமான வித்யாக்கியம், ஒரு வித்தியை அந்த வித்தியை விதிக்கக்கூடிய வாக்கியம். ஏற்கனவே பார்த்தோம் சர்வம் கல்விதம் பிரம்ம சத்யராணி சந்தோபாசித சக்கதம் துர்வீத இது மாதிரி இருக்கு. சதேவம் கிராசி ஏகமேவாத்யம் இதுவும் விதாயம் வாக்கியம். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால அந்தந்த பிரகரண படிப்பை அந்தந்த பிரகரணங்கள்ல படிக்கப்பட்டது. என்னென்ன படிக்கப்பட்டிருக்கு, வித்யா விசேஷங்கள் படிக்கப்பட்டிருக்கு, பிரகரண படிப்பை, வித்யா விதானம், வித்யா விசேஷங்கள், அவையெல்லாம் விதிக்கிறது, அந்தந்த வாக்கியங்கள் எல்லாம் விதிக்கிறது. அதனால அதுல என்ன ஆகுதுன்னாக்கா ஏக வாக்கிய திரட்டு இந்த கதைகளும் பிரம்ம வித்தியை விதிக்கப்பட்டது பாருங்க, அவைகளும் கதைகளும் பிரம்ம வித்தியும் ஒன்னா சேர்ந்து, அதாவது ஏக வாக்கியம் ஆயிடுச்சு. ஏக வாக்கியம் என்ன அர்த்தம், ரெண்டும் ஒரே வாக்கியம், ஒரே வாக்கியம் தான் அஞ்சாஞ்சி பாவம். பிரம்ம வித்தியினுடைய மகத்துவத்தை சொல்லி அவர் இருக்கக்கூடிய தச்சந்திர புரிய வைக்கிறதையோ, அதனால இது ரெண்டும் ஏக வாக்கியம். அந்த ஏக வாக்கியம் ஆகின்றே ஈகாசம் பண்ணணும். அதை சொல்ற ஏக வாக்கியத்துக்கு ஏக வாக்கியம் ஏக வாக்கியத்துன்னு சொல்லிருக்கோம், ஒண்ணுக்கு ஒண்ணு அபேட்சை இருக்கும். அந்த வாக்கியம் இல்லாமல் அர்த்தம் ஆகாது, இந்த வாக்கியம் இல்லாமல் அதுக்கு அர்த்தம் ஆகாது. ஏற்கனவே சொல்லிக்கணும் வந்து பகவத்கீதை வரும் மாமதேத்தியம் துக்கா யமசாஸ்தவன் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. மாம் அதுவும் திவ்யாவது ரெண்டாவது துக்காலயம் அசாஸ்தவம் அதுவும் ரெண்டாவது. இந்த மூணு வயசு ஒன்னா சேர்த்தா என்ன அர்த்தம், பெருமாள் மாம் சொன்னார் துக்காலயம் இருக்கு, அது திவ்யாவது தேவையா துக்கத்துக்கு ஆலயமா பெருமாள் இருக்க, அசாஸ்தவம் சாஸ்திரமே இல்லை அனித்யம் அப்படின்னு அர்த்தம் ஆகும். அந்த மாதிரி சொன்னா என்ன ஆகும், விபரீதம் அர்த்தம், சாஸ்திர விருத்தம் லோக விருத்தம் எல்லாம் இருக்கு. அதனால அவங்க சொல்லக்கூடாது. அடுத்த வாக்கியத்தை அபேட்சிக்கும் மாமதேத்தன சொன்ன துக்கார யோகாஸ்திரம் நாற்பவந்தி மாம்சித்தின் பரமானந்த மாம் சம்சித்தின் பரமானந்த துக்காலயம் அசாஸ்திரம் புனர்ஜென்ம ஆப்னோந்தி, புனர்ஜென்மாதான் அவை என்ன விஷயமா துக்காவையும் அசாஸ்திரமும். இந்த மாதிரி தான் ஏகாட்சியம், ரெண்டு வாக்கியங்கள் ஒன்னா சேர்ந்து அர்த்தத்தை சொல்றதே இதுதான் ஏகவாக்கியம். இந்த மாதிரி இந்த ஏகவாக்கியத்தில் கொஞ்சம் அதனாலேயே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் பிரம்மவித்யக்குதான் இந்த கதை தேவை. பிரம்மவித்யக்கு இந்த கதைகள் எல்லாம் தேவையா இருக்கு. அங்க சொல்லப்பட்ட ஆக்கியானங்கள் பிரகடனத்தில் வரல, பிரகடனத்தில் இல்லை, பிரயோகத்தில் இல்லை. அவன் வந்து ஹோமம் பண்றான், யாகம் பண்றாங்க, அதுல அதெல்லாம் அனுபவிச்சார். வெறும் எல்லாம் முடிஞ்சிடும், உட்கார்ந்து இருப்பார் ராஜா. அப்ப இவெல்லாம் கதை சொல்லலாம், அவ்வளவுதான் கேட்காது. வேற சத்யநாராயண ஒரு தங்கம் பண்ணுவார், இந்த பக்கம் எல்லாம் பண்றான், ஆந்திராக்காரன் நாம எதுவும் பண்ண மாட்டோம், அவ பண்றா. அப்ப சத்யநாராயணத்துக்கு சொல்லி கதைகள்லாம் சொல்லணும், அதெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இருக்கு. அத மாதிரி நல்லா பூஜை வேற, கதை வேற, அது மாதிரி கிரியா வேற, கர்மா வேற, இந்த கதை வேற. அதனால ஏகவாக்கியம் எடுக்கும் அந்தந்த பிரகடனம், அதாவது பிரம்ம வித்யா அதுல ஆக்கியானம், அது ஏகவாக்கியம் எடுக்கும். ஏகவாக்கியம் எடுத்தனால அந்த வித்யா விதி இருக்குது, அதுக்குதான் இந்த கதைகள் வெறும் கதையை சொல்றதுக்கு இல்லை, கதையை சொல்றதுக்கு இல்லை. அதனால பாரிப்பவாக்கம் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த பாரிப்பவெல்லாம் எது இருக்கும், பாரிப்பவம் என்ன மன்வாத்தியாட்சியான பாக்கம், மனு வைகஸ்தோர் அனுச்சார், யம வைகஸ்தோர் அனுச்சார், இதெல்லாம் கதைகளாக இருக்கு கர்மகாண்டத்துல. அவைகள் தான் இங்கு சொல்லப்படுறது. பாரிப்பவருக்கே அந்த பாரிப்பவ சம்சனம் அதை உரையடையா சொல்றது, அந்த சொல்ற இடத்துல இவைகள்லாம் படிக்கப்பட்டிருக்கு. கதிதம் என்னன்னு மனது ராஜான்னு ஆரம்பிச்சு அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு கதையை சொல்லணும். முதல் நாள் இந்த கதை, ரெண்டாவது நாள் அந்த கதை, மூணாவது நாள் இன்னொரு கதை, இப்படி சொல்றது. அந்த ஒரு கதை தான் சொல்லலாம், எல்லா கதையும் சொல்ல முடியாது. என்ன சொல்லக்கூடாது, அங்க அந்த கதை தான், எந்த கதை சொல்லணும்ன்றதோ அந்த கதை தான் அங்க சொல்லணும். அப்படி இருக்கச்ச உபகரணத்திற்கு சொல்லப்பட்ட கதைகளை போய் அங்க போய் சொல்லணும்னு நியாயமா? உபகரணத்துக்கு கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், யாகத்தை சொல்ல. உபகரணத்தை அவன் தான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு, தியானம் பண்றவர்கிட்ட போய் கதை சொல்றேன்னு அவன் கேட்க அது எப்படி இருக்காது? அதனால அது மாதிரி கிடையாது. அதுவே மன்வாத்தியானம், மன்வாதம் மனு மனு மனு விஷயமான கதை, எமவழி மாவட்டத்தை இதெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த விசேஷம் தான் மனு, இதெல்லாம் தான் விசேஷம். அவைகள் மட்டும் பாரிப்பவம் எல்லாருமே சொல்லலை, அவைகள் தான் பாரிப்பவார்த்தம். அதற்கு இந்த பாரிப்பவம் கதைகள் சொல்றது அதுக்கோசரம் இவைகள் தான் உபயோகப்படும், இவைகள் தான் சொல்லப்பட்டது. எல்லா கதைகளும் இல்லை, எந்த கதைகள் சொல்லப்பட்டதோ அந்த கதைகள் தான் பாரித்தோமா சொல்லணும், எல்லா கதைகளும் சொல்ல வேண்டாம். அதனால நீங்க சொல்ற மாதிரி அனைத்து கதைகளும் சொல்லணும் அப்படின்னு என்ன ஆயிடும், அது பிரகடன விரோதமா போயிடும். பிரகடன விரோதம், அந்த பிரகடனத்தை சொல்லப்பட்டது அதனால சொல்லணும். எல்லாத்தையும் நான் சொல்றேன்னாக்கா என்ன அர்த்தம், அப்பது விருத்தமானதாக அதை சொல்லவே கூடாது. அந்தந்த பிரகடனத்தில் சொல்லப்பட்ட கதையில் தான் சொல்லணும். இதுவோ வித்யா பிரகடனம், பூர்வபட்சி சொன்னதோ கர்ம பிரகடனம், கர்மாவுடைய பிரகடனம். அந்த பிரகடனம் வேற, இந்த பிரகடனம் வேற, அந்த காண்ட வேற, இந்த காண்ட வேற, இதுக்கு ஞான காண்டம், அது கர்ம காண்டம். கர்ம காண்டத்தில் சொன்ன கர்மாவுக்கு ஞான காண்டத்தில் சொன்ன ஒரு கதையை போய் எப்படி அங்க சொல்ல முடியும், அதனால சொல்ல முடியாது. அதனால இவன் என்ன ஆயிடுச்சு, கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்ல இந்த மன்வாதி ஆக்கியானங்களை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சு. தீர்மானம் ஆயிடுச்சுன்னு அதுலயே என்ன கதை சொல்லணும்ன்றது ஆகாங்கா, அதாவது கேள்வி வந்து என்ன கதை சொல்லணும்னு ஆகாங்கா, அதுக்கு தேவையான சொல்லி கொடுத்து மன வயசு அது தெரியும். அப்படி சொல்லிடவே அதை ஒன்று நான் கேட்டுக்கோங்க. அதனாலேயே ஆகாங்கா நிறுத்தி ஆயிடுச்சு, ஆகாங்கா நிறுத்தி ஆயிடுச்சு. எதை நம்ம அபேட்சிக்கிறோமோ அந்த அபேட்சிக்கப்பட்ட ஆகாங்க பார்ப்போம், அது சாந்தமாயிடுச்சு. நான் கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சுன்னா என்னத்துக்கு அந்த காலத்தில் நமக்கெல்லாம் பதம் போடுவார், நாங்கெல்லாம் படுத்துவோம், எல்லாருமே படுத்து வச்சிருந்தோம்னு வச்சுருக்க. அதை எங்க தாயார் பண்ணுவா, ஒரு பெரிய பாத்திரத்திலையோ இல்லை ஒரு இடத்த பண்ணி பெரிய இலை பெரிய இலையை ஒன்று அதை நிறைய பழைய இருந்தால் திருப்பி வச்சுருவோம், திருப்பி வச்சுக்கோ பழைய சாப்பிட மாட்டோம் படுத்துவோம். எப்பத்தையும் சொல்லச்சு எங்கள் நாங்கள் 9 பேர் ஆச்சு, எல்லாமே உபாதி சொல்லுவோம் எங்கள் தாயார், எல்லா நாட்டையும் நடக்கும். ஆனால் என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த சாதம் பார்க்க மாட்டோம் படுத்துவோம். அவற்றிலேயும் கதை ஆரம்பிச்சிருவார், கதை ஆரம்பிச்சா என்ன ஆகும், உடனே கதையை சுவாசி பயன்படுத்தி கையில சாத்த போட்டு கொடுப்பான், இல்லை கதையை கேட்டு சாத்துட்டே இருக்கும். சாத்து முடிச்சுட்டோடனே என்ன ஆகும், கதை முடிச்சிடும். நீதி கதை நாளைக்கு சாப்பிட்டு சேர்ந்து கொடுவாங்க அம்மா. இதான் ஆகாங்க என்ன எடுத்து சாந்தமாயிடுச்சு. ஆகாங்க சாந்தமாயிடுச்சுனாக்கா எனக்கு உடனே திருப்பி சொல்ல போனோம். அதனால மன்வாதி ஆச்சியானது மனு முதலான ஆச்சியானங்கள் தான் இங்க சொல்லணும் அப்படின்னு அங்க இருந்து தெரிஞ்சோம். அதனாலயே தெரிஞ்சு சொல்லலாம் இந்த மன்வாதி ஆச்சியானங்கள் ஒன்றுதான் அங்க நீதி எதுவும் பண்ணிருந்தான் தேன ஆகாங்க. அந்த மன்வாதி ஆச்சியானங்கள்னாலேயே எந்த கதைகள் சொல்லுவோன்ற கேள்வி என்று தெரிஞ்சோ அது பதில் சொல்லப்பட்டதா இருக்கு. அதனால ஆட்சியாளர் சொந்தம் சொல்லிட்டு பாருங்க அது கிடையாது, அதனால தது அதிக ஆட்சியாளர் தாளத்துக்கு மன்வாதி ஆட்சியாளங்களை காற்றிடும் நீதி ஆட்சியாளர்கள் அது கர்மகாண்டத்திலேயோ அல்லது பிரம்மகாண்டத்திலேயோ சொல்லப்பட்ட கதைகள்லாம் பாரிபுரமாக இருக்காது. தகதிய மன்வாதி ஆட்சியானங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய தகுதிய பல ஆட்சியான நீதி ஆட்சியான அவைகளை போய் தாளத்துக்கு அந்த யாகத்துக்கு அவைகளையும் யாகங்கள் பண்ணச்சேதான் உதாரணத்தில் சொல்லப்பட்ட கதைகளையும் சொல்லணும் அப்படின்னு நீ சொல்றிய தாதத்துக்கு தஸ்ய இதம் தாதத்தியம் ததர்த்தம் அதுக்கோசரம் இது காதம் அதுக்கோசரம் எதுக்கோசரம் கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அவைகளுக்கோசரம்தான் உலகத்துக்கெல்லாம் கூட பிரம்மத்யா பிரகடனத்தில் இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு அவன் சொன்னாலும் இல்லையோ அது சரி. அதனால இங்க உலகத்தில் பிரம்மத்யா படிக்கப்பட்ட கதைகள் பிரம்மத்தியனுடைய மேன்மையை சொல்ல வந்தது சத்தங்களை சொல்ல வந்தது அதுக்கு தான் போகப்படணும். நீ சொன்ன மாதிரி யாகத்தில் சொல்லப்பட்ட கதைகளை சொல்லத்துக்கு அதனால இந்த ரெண்டு அதிகாரம் போன அதிகாரம் இந்த அதிகாரம் இத பிரசங்காது பிரசங்காது அதான் இந்த பாதத்தோட முக்கியமான இது இல்லை அர்த்தம் இல்லை ஆனா பிரசங்காது தோட்டத்தை பற்றி வரச்சு அதை பற்றி இதாகும் அப்படிங்கிற சொன்னதுனால பிரம்மவித்யா பிரகடனம் அதில் நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள்லாம் பிரம்மவித்யை கோஷம்தான் விதிக்கப்பட்டிருக்கு, கர்மகாண்டத்துக்கு எதுவும் விதிக்கப்படலை அப்படின்றது இந்த அதிகாரத்தினுடைய சாரம் சோழம் வாங்க வித்யா சுவாக்கியான பேதா விதி மகிமகதா சந்து ஆஹ்யானிவர்த்தீரத்தில் ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு அதையும் இங்க பேசலாம். வித்தியெல்லாம் அந்த வித்யா பிரகரணங்கள்ல படிக்கப்பட்ட ஆக்கியானங்கள் அவையெல்லாம் பாரித்தவார்த்தமாகிறது. வெறும் யாகத்தில் சொல்லப்படுற கதைகள் ராஜா வச்சிருந்து ஆக்கியானத்தை சொல்லுவார். அந்த கதைகளை சொல்றதுக்கு இதெல்லாம் அது மாதிரிதான் இடைகள் அப்படின்னு சொல்ல பாரித்தவார்த்தி என்ன கிடையாது. என்ன விஷயம், அதாவது அந்த எதை பாரித்தவமா சொல்லணும் அப்படின்னு மன்மாதிரி ஆச்சான அவைகள் தான் அந்த பாரித்தவமாக சொல்லப்படுகின்றன. நீதி கர்மகாந்தத்தில் சொல்லப்பட்ட நீதி எல்லா கதையும் இல்லை, எந்த கதை எந்த இடத்துல சொல்லணுமோ அவைகள் தான் சொல்லப்படணும் அப்படின்னு அங்கேயே இருக்கு. அவனால எல்லா கதைகளுமே கர்மகாண்டத்திலே எல்லா கதைகளும் வராட்டது, கர்மகாண்டத்திலேயே எல்லா கதைகளும் வராதுன்னு இருக்கா, பிரம்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய கதைகள் எப்படி வரும், அது வரவே வராது. அவனால பாரிப்புல வார்த்தா அப்படின்னு புகழ். அப்புறம் ஏக வாக்கியோ பிரபந்தாது, ஏக வாக்கிய உபபந்தம் ஏக வாக்கியமாக கட்டப்பட்டு எப்படி, அதாவது பிரம்ம வித்தியும் அதனுடைய கதைகள் ஒரே வாக்கியமாக ஒரே பிரகரணத்தில் படிக்கப்பட்டு அதனால இவைகளை கொண்டுத்தான் அஞ்சாங்கு பாவம் இருக்கு. இவைகளுக்குள்ள அஞ்சாங்கு பாவம் இருக்கிறதுனால ஒரே ஏக வாக்கியத்தம் ஒரே வாக்கியமா ஒரே வாக்கியமா ஆச்சுக்க ஒரு கதை சொன்ன பாருந்தோ அக்னிதேவன் வந்து சொத்தை எடுத்துன்னு போனான், உடனே வேதிகள்லாம் பிடிச்சா அதனால அழுதான். அவன் அழுது தண்ணி வந்து வெள்ளியா மாறிச்சு, அவனால வெள்ளியை கொடுக்காதீங்க கவனம் அடுத்து அப்படி கொடுத்தா என்ன ஆகும், அதனால அதுதான் ஏக வாக்கிய உபபந்தாது அப்படின்னு. அதனால வித்தியைகள்ல நிறைய கதை நிறைய கதைகள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் நாம் பிரம்ம வித்தியமா சேர்த்து வரும், பிரம்ம வித்தியா மேன்மையை கூறும், தத்துவங்களை கூறும், அப்படிதான் உபயோகப்படுகிறதற்கு போர்வெற்றி சொல்ற மாதிரி அந்த கர்மகாண்டத்துல போய் அங்க ஆட்சியாளர்கள் சொன்னாங்க அதுக்கு அங்கமா இருக்கு அப்படின்றது கிடையாது அப்படின்றத இந்த அதிகாரத்தினால கவிதாட்சி மகாமாய கல்யாண குணசாலினே வேதாந்த குஹரே நமஹா.